அழகு எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, இன்றெந்தல் கை சேர்ந்ததே. சின்ன அழகு சித்திர அழகு, சிறு நெஞ்சை கொத்திய அழகு, இன்றெந்தல் கோள் சாய்ந்ததே. எந்தன் உள்ளங்கையில் அவள் உயிரை வைத்தாள், ஒரே சொல்லில் மனசை வைத்தாள், சுட்டும் விழி பார்வையில் சுகம் வைத்தாள். நான் காதலின் கடலில் விழுந்து விட்டேன், நீ கரம் ஒன்று கொடுத்தாய் எழுந்து விட்டேன். என்ன அழகு எத்தனை அழகு, கோழி மலர் கொட்டி அழகு, இன்றெந்தல் கை சேர்ந்ததே. என்றால் கிளியே என் உயிர் போக யோசித்தேன். நான்கு ஆண்டு தூக்கம் கெட்டு இன்று உன்னை சந்தித்தேன். காற்றும் கடலும் நிலமும் அடித்தீ கூட தித்தித்தேன். மாணிக்கத்தூரே புனை மலர் கொண்டு பூசித்தேன். என்னை நான் கேள்வி இது நிஜந்தான சோதித்தேன். இது போதுமே இது போதுமே, இனி என் கால்கள் வான் போகுமே. என்ன அழகு எத்தனை அழகு, கோழி மலர் கொட்டிய அழகு, இன்றெந்தல் கை சேர்ந்ததே. அழகு கோடி மலர் கொட்டிய அழகு, இன்றெந்தல் கை சேர்ந்த.